Yeah. Waking up to the sunrise peeking in. It's familiar but I can't let the feeling in. Feel your body right beside me, breathing in. Last time you said you never wanted to see me again. But now we're here and I'm laid up in your bed. Doesn't matter what we said, girl, it's obvious what went down. Now it's clear if we get into the core. It was always something more to the feelings that we can't now. You hit me up with the late text, caught me off guard and you know I never stay pressed. I took the bait and I replied to you, I would confide to you. Even though we ended, you know I would never lie to you. It was real, so it never really faded. It's a mistake, but I'm glad that we made it. Make the call, baby, tell me how you feeling. Back in love, but tell me, am I leaving? உன்னை மீண்டும் சந்திக்க நான் ஆசைப்படவில்லை. ஆனால் கண்ட பிறகும் ஏனோ நான் வருக்கவில்லை. நேரம் காத்து கிடக்கும் தேகம் கெஞ்சும் நடுக்கம். இதையெல்லாம் உன்னால் மறப்பேனோ? சொல்லடி சொல்லடியோ. மூன்றரை முழித்திடும் நேரம் ஊருறங்கும் அதில் கவி பாடும். நீ பாடும் மூச்சொலி தாளம் அதன் துடிப்பில் வாலிபமாடும். எவம்படைப்பில் உன் விழியாக்கும் அவம்படைப்பில் என் உயிர் லாபம். விதவித வடிவில் நீ போடும் நாடகம் நோ. அதை ரசித்து வியப்பின்றி நான் பார்க்கணும். தவறெனவோ சரி என செய்வதில் சுகம் இருக்கென இருவரும் அறிவதில் ஒரு முறையல்ல பல முறை உணர்ந்திடலாம் வா. உன்னை மீண்டும் சந்திக்க நான் ஆசைப்படவில்லை. ஆனால் கண்ட பிறகும் ஏனோ நான் வருக்கவில்லை. நேரம் காத்து கிடக்கும் தேகம் கெஞ்சும் நடுக்கம். இதையெல்லாம் உன்னால் மறப்பேனோ? சொல்லடி சொல்லடி. We back and forth on her. Keep it private, we don't need them to report on her. So what you want, say the word and it's a done deal. On both ends, ain't no way that we can work on her. As just friends, nah. It's too deep with the feelings and the time spent. We got together for a night and let our minds vent. It's on you, tell me what you wanna do. Take me back, oh baby, tell me that we through. Cause of you. It's on you, tell me what you wanna do. Take me back, oh baby, tell me that we through. Cause of you. You tell me what you wanna do. Take me back, oh baby, tell me that we through. Cause of you. நீ மீண்டும் சந்திக்க நான் ஆசைப்படவில்லை. ஆனால் கண்ட பிறகும் ஏனோ நான் வருக்கவில்லை. நேரம் காத்து கிடக்கும் தேகம் கெஞ்சும் நடுக்கம். இதையெல்லாம் உன்னால் மறப்பேனோ? சொல்லடி சொல்லடியோ.